Yeah. Unakku drip like an ocean. உள்ளுக்குள்ள கொதிக்குது emotions. Senorita, send me your location. On the wave, too much heat. Some would call the fire station. Ay, caramba. நீ wavy like a model. On the body, straight fire. Yeah, hot soup handle. நீ Kim Kylie candle போல சேத்து ஒரு angel. ஆனா எனக்கு மட்டும் தெரியும் நீ இரவுல devil. என்னோட பேசின பலகின சொல்லடி தப்போ. இங்க வா வந்து கூடி அடி, இது என்ன உன்னோட கப்போ. Keep waiting.